வானத்துல வெள்ளி ரதம் அது வீதியில வந்ததென்ன, வீதியில வந்த ரதம் ஒரு செய்தி சொன்னதென்ன, பண்ணாடை கட்டி நின்றதென்ன, பண்ணார கண்டதென்ன, கையோடு கொண்டதென்ன, வானத்துல வெள்ளி ரதம். வெள்ளி ரதம்